தியானித்து வருகின்றபடியே வர்ணிக்கிறார். உபவீஜனம், அந்தனனுக்கு பிராமணியத்தை கொடுப்பது, யஜ்ஞோபவீதத்தை தரித்து முக்காலமும் சந்தியாவந்தனத்தை அனுஷ்டிப்பது. அந்த முப்பிரி நூல் கம்பீரமான ஆகிருதியுடைய எதிராஜரின் சிவந்த திருமேனியில் திருமார்கள் வெண்ணிறமாக விளங்குவது முதலில் நம்மை கவர்கிறது. யஜ்ஞோபவீதம் அணியாத மதாந்தர எதிர்களை காட்டிலும் வைலட்சண்யத்தை சிறப்பை அனுசந்திக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கும் போது முதலில் மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் என்று திருமார்பில் முப்பிரி நூலைத்தான் அனுபவிக்கிறார். ஊர்தபுன்ற வந்தம் திருமார்பை அனுபவித்து பின்னர் திருமுக மண்டலத்தை அனுபவிக்கிறார். வெண்ணிற மண்ணால் நெற்றியில் அணிந்த திருமண்காப்பு பளிச்சிடுகிறது. அதுவும் திருமாலின் திருவடி போன்று மேல் நோக்கி விளங்குவதால் வைஷ்ணவருக்கு விஷ்ணு பதத்தை ஸ்ரீவைகுண்டத்தை அளிக்க வல்லது. திருதண்டஹஸ்தம், நம் ராமானுஜர் மனத்தினால் வேதார்த்தங்களை நன்கு ஆராய்ந்து வேதவேத்யன் கல்யாண உணவு சட்டனான சிவன் நாராயணனே என்று வாயினால் உபதேசித்து அவ்வெம்பெருமானை கிரகத்திலும் கோயிலிலும் அர்ச்சித்து வழிபடுவதே உய்யும் மொழி என்பதை தானும் அனுஷ்டித்து காட்டிய மகாத்மா. எனவே மன மெய் மொழிகளால் வழிபடும் மகாவிஷ்ணுவை திருதண்டத்தில் அவாகனம் செய்து கையில் ஏந்தியிருக்கிறார். எனவே பிற சன்னியாசிகளைப் போன்று இவர் ஏகதண்டி அல்ல. சிகையால் சேகரினம், ராஜாக்கள் சிரசில் கிரீடத்தை தரித்துக் கொள்வது போல எதிராஜரான இவரும் சிகை உரிவிலான கிரீடத்தை சிரசை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு கிரீடம் போல சன்னியாசிகள் சிகையை தரிப்பது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதாகும். இவ்வாறு கம்பீரமான திருவேணியும் அகன்ற திருமார்பும் திருமார்பிலே யஜ்ஞோபவீதம் தலையிலே கிரீடம் போன்ற சிகையும் கையிலே திருதண்டத்தை ஏந்திய எதிராஜர் மூவிலும் செய்த தவப்பயனாய் அவதரித்தவர் என்கிறார். திரிஜகத் புண்ணிய பலம் என்று இவ்வுலகத்தில் உள்ள சாத்திகர்கள் சங்கராஜர்களுடைய மதத்தின்படி சர்மஸ்லோகத்திற்கு சர்வசன்மான் பரித்தேஜிய எல்லா கர்மாக்களையும் விட்டுவிட்டு, அதாவது யாக யஜ்ஞாதி கர்மானுஷ்டானங்களை அந்தந்த வர்ணங்களுக்குரிய கர்மாக்களை விட்டுவிட்டு என்று பொருள் கூறியிருப்பதால் நாட்டில் கர்மானுஷ்டானமே இல்லாமல் எல்லோரும் கர்ம பிரஷ்டர்களாய் நரகத்திற்கு போக வேண்டியவருமே என்று இவ்வுலகத்தினர் பயந்தனர். இதே போன்று தேவர்களும் பிதர்களும் யாகாதிகளும் சாத்தாதிகளும் பூமியில் உள்ளவர்களால் அனுஷ்டிக்கப்படாவிட்டால் நமக்கு ஹவிசு அவி உணவு கிடைக்காது என வருந்தினார். அப்பொழுது உடையவர் அவதரித்து சர்வதன்மான் பரித்தேஜ்ய என்பதற்கு கர்மாக்களை அடியோடு விட்டுவிடுவது என்று பொருள் அல்ல. நித்திய கர்மாக்களை ஒவ்வொருவரும் செய்தே ஆக வேண்டும். அதை கீதையில் சங்கம் ஜெய்த்வா பலஞ்செய்ய சத்யாகா சாத்விகோமதகா என்கிற வாக்கியத்தை காட்டி அவசியம் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்தே ஆக வேண்டும், ஆனால் நான் செய்தேன் பலம் எனக்கு என்று அகங்காரமாக செருக்குகளை விட்டு செய்ய வேண்டும். அதற்கு சாத்திய தியாகம் என்று பெயர் என உரையிட்டு நம்மவர்களையும் தேவர்களையும் காப்பாற்றினார். எனவே இவர் மூவுலையரும் செய்த தவக்கன் பயனாவார். சரணாகத சார்த்தவாகம், நம்மாழ்வார் பக்தி மார்க்கத்தை பின்பற்றி முக்தியை பெற தகுதியுடையவராயினும் அவ்வுபாயத்தை விடுத்து பிரபத்தி மார்க்கத்தை உபதேசித்து தானும் திருவேங்கடமுடையானிடத்தில் அகலையில்லேன் இறையும் என்கிற பாட்டில் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதியை அனுஷ்டித்து பிரபன்னஜன சந்தான கூடஸ்தர் என்னும் பெருமையை பெற்றார். நம் ஆழ்வாரை பின்பற்றி எதிராஜனம் பங்கினி உத்தரத்தில் ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளிடத்தில் அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்யே என்று முக்தியை பெற வேறு வழியின்றி உமது திருவடிகள் சரணடைகிறேன் என்று சரணாகதி யஜ்யத்தில் பிரபத்தியை அனுஷ்டித்து காட்டினார். தன் திருவடிகளில் கூட்டம் கூட்டமாக சரணடைந்தவர்களுக்கு பிரபத்தியை அனுஷ்டித்து சரணாகத சார்த்தவாகர் என கொண்டாடப்பட்டார். இவ்வாறு சீவாஷ்டிகாரின் தியமங்கள விக்கிரகத்தை அழகிய திருமேனியை தன் மனத்தினால் சாட்சாத்கரித்து தான் அனுபவித்ததோடு நமக்கும் அவரை காட்டி அனுபவிக்க வைக்கிறார். பிரசயன் விமதேஷு தீக்ஷணபாவம் பிரபு அஸ்மத் பரிரக்ஷணேயஜீந்திரம் அவருதத் பிரதிபன்னயன் மயத்வைஹி வௌர்தே பஞ்சபிஹி ஆயுதைஹி முராரேஹேன். சிகையாகிற கிரீடத்தை தலையில் சூட்டிக் கொண்டிருப்பதால் உடையவரே எஜராஜர் என்றார். ராஜா தன் நாட்டு பிரஜைகளுக்கு பகைவர்களால் எவ்வித தீங்கும் நேராயபடி காப்பாற்றுவான். அதேபோல உடையவரும் வேதத்திற்கு தவறான உருளை கூறி மக்களை மயக்கும் பிற மதவாதிகளை வாதத்தில் வென்றும் அவர்கள் என்றும் தலை தூக்காதபடி ஸ்ரீவாஷாயி கண்டன நூல்களை வெளியிட்டும் ஆஸ்திக பக்தர்களை காப்பாற்றி வருகிறார். நாட்டில் உள்ள அரசர்கள் எதிரியை விரட்டி ஊன் உடை கொடுத்து சரீரத்தை தான் காப்பாற்ற முடியும், ஆனால் இந்த எதிராஜரோ பக்தர்களின் உடலை மாத்திரம் காப்பதன்றி உயிரையும் ஆன்மாவையும் காப்பாற்றுகிறார். அதாவது கர்மபூமியில் உள்ள ஜீவர்கள் சத்கர்மாக்களையும் பக்தி பிரபத்திகளையும் அனுஷ்டித்து இடையூறுகளாயிருந்த கர்மாக்களை கழித்து போக விபூதிக்கு ஸ்ரீவிண்டத்திற்கு சென்று சிவன் நாராயணனுக்கு நிகராய் ஆனந்த அனுபவம் செய்து கொண்டிருக்க உதவுகிறார். எனவே நம்மை காப்பதில் ஆச்சாரிய சார்வபௌமரான எஜராஜர் பேராற்றல் உடையவர் என்பதில் ஐயம் உண்டோ? ஆம், உண்மை. ஆயினும் இவர் மனைவி, மக்கள், செல்வம் இவற்றை துறந்த வைராக்கியமுடைய முக்கோல் முனிவராயிற்றே. சமதமாதிகளை கைப்பற்றினவர் அல்லவா? ஆம், அவர் நமக்கு அப்படித்தான் சேவை சாதிக்கிறார். ஆனால் நம்முடைய மனதை குழப்பி ஆசிரியர் போன்று வேடந்தாங்கி ஏமாற்றி வேத விருத்தமாக பிரச்சாரம் செய்யும் பாஷண்டிகளை வாதத்தினால் அழிப்பதை நோக்கும் போது இவர் பஞ்சாயுதங்கள் சேர்ந்து ஒரே உருவம் கொண்டு எதிராஜராக அவதரித்தாரோ என்றல்லவா நினைக்க வேண்டியிருக்கிறது. நம் திருவரங்க செல்வரான ரங்கராஜா சரணாகதி பண்ணும் பக்தர்களின் விரோதிகளை மாய்க்க எண்ணும் போது ஆயுதங்களை தேட வேண்டியிருக்குமே என்று எப்பொழுதுமே சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் இவற்றை எப்பொழுதுமே தரித்துக் கொண்டிருக்கிறார். பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதிகம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா என்பர். இந்த பஞ்சாயுதங்களும் எதிராஜனாகவே அவதரித்தன என்று உடையவரை நன்கு அபகரித்த திருவரங்கத்தமுதனார் கூறுவர். அடை ஆறு கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படல் கண்டும் உன் சார்ந்தவில்லும் உடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஜமுனி ஆயின இந்நிலத்தே. நெருக்கமான எதிர்களுடைய தாமரை மறையலில் அவதரித்த பெரிய பிராட்டியாருக்கு பர்த்தாவான எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்கிற சக்கரத்தாழ்வானோடு கூட வாழும் கதையும் சார்ந்தவில்லும் உடைபெருத்த அழகான பாஞ்சஜன்யமும் பூலோகத்தில் உள்ளோரை காக்க வேண்டும் என்பதற்காக சீபாசிகரராக அவதரித்தன என்று பெரியோர்களை கூறும்போது நமக்கு ஏன் கவலை? தமிதோதய சங்கராதி கர்வகம் யாதவ பிரகாசகம் அவரோபிதவான் சுதேர் அபார்த்தம் நனு ராமாவரஜஸ்தயேஷ பூயகாம். எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களே ராமானுஜராக அவதரித்தன என்றார் முன்பு. இப்பொழுது கண்ணபிரானே மீண்டும் ராமானுஜராக அவதரித்தான் என்கிறார். கிளேடையாக இதை எடுத்துக் காட்டுகிறார். ஆச்சாரியருக்கு ராமானுஜர் என்று திருநாமம். கண்ணன் பலராமனுக்கு தம்பியானவனையால் அவரும் ராமானுஜர், ராமனுக்கு தம்பி. இங்கு மூன்று பாதங்களில் இருவருக்கும் பொருள் வேறுபட்டிருந்தாலும் ஒரே சப்ஜெக்டினால் இருவரையும் ஒருவராக பணித்து காட்டுகிறார் தன் அறிவு கூர்மையினால். தமிதோதய சங்கராதி கர்வகம். சங்கரர், பாஸ்கரர் ஆகியோருடைய மதங்களை தனது அறிவு கூர்மையினால் கண்டித்தார் ராமானுஜர். சங்கரர் பிரம்மம் சத்தியம் உலகம் பொய், அவித்யை எனும் அஜ்ஞானத்தினால் ஜீவன் அறியப்படுகிறான், சத்தியஞானத்தினால் அவித்யை போனால் ஜீவன் இல்லை என்றும் பிரம்மம் நிர்குணம் என்றும் கூறினார். ராமானுஜரோ பிரம்மம் சத்தியம், உலகமும் சத்தியம், ஜீவனும் சத்தியம், கல்யாண குணங்கள் உண்டு என்பதை வேத பிரமாணத்தை கொண்டு பாஸ்கரன் மதத்தில் வேதாவேதம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதாவது பிரம்மத்திற்கும் ஜீவனத்துக்கும் வேதம் உண்டு, அவேதமும் உண்டு. ஆனால் அவேதமே உண்மையானது, வேதம் காரணத்தினால் ஆனது. ஆகாசம் வானம் ஒன்றே. அது குடத்தில் வீட்டில் இருப்பதால் குடத்தின் ஆகாசம் வீட்டின் ஆகாசம் என்கிறோம். குடம் உடைந்தால் வீடு இடிந்தால் ஒரே ஆகாசமாகி விடுகிறது. அதுபோல ஜீவ பிரம்ம வேதாவேதங்கள், பிரம்மம் நிர்குணம் அல்ல, சகுணம், கல்யாண குணங்கள் உண்டு, ஜீவதத்துவம் தனியாக கிடையாது. இம்மதத்தையும் வேதத்தை கொண்டு கண்டிக்கிறார். ஆக சங்கரர் பாஸ்கரர் முதலிய பிற மதங்களை கண்டித்து அவருடைய கர்வத்தை அடக்கினார். கண்ணன் பாணாசுர யுத்தத்தில் சங்கரனை சிவனை தோல்வியடைய செய்கிறான். இந்திரன் மழையை பொழிந்த போது கோவர்தன மலையை குடையாக பிடித்து அவன் கர்வத்தை அடைக்கினான். நான்மகன் பசுங்கன்றுகளை மறைத்த போது வேறு கன்றுகளை உண்டு பண்ணி அவன் முகத்தில் கரியை பூசினான். பலாதுத்ருத யாதவ பிரகாசான் யாதவ பிரகாசர் அத்தைதி. இவர் கப்யாசம் புண்டரீகமே அக்ஷணி எனும் சுதிக்கு பகவானுடைய கண்கள் குரங்கின் பிருஷ்டபாகம் போல், இடுப்புக்கு கீழ்பாகம் போல் இருக்கின்றன என பொருள் கூறிய போது கண்ணீர் மல்க அழகான பொருளை கூறினார் ராமானுஜர். அதாவது ஆழமான ஜலத்தில் முளைத்த பருத்த தாமரை தண்டின் மேல் கதிரவனின் கதிர்களாலே மலர்ந்த தாமரை மலரின் இதழ் போன்று அழகியவை கண்கள் என்று பொருள் கூறி யாதவ பிரகாசரை மதிமயங்க செய்தார். இவர் ஜகத் சத்தியம், பிரம்மம் சகுணம், ஆயினும் பிரம்மம் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டும் வேறுபடாமல் அபிண்ணமாகவும் இயற்கையாகவே இருக்கும். அதாவது பிரம்மமே தேவனாகவும் மனுஷனாகவும் தாவரமாகவும் பல்வகையாகவும் இருக்கும். ஆனால் அவற்றை காட்டிலும் வேறுபட்டு விலட்சணமாகவும் இருக்கும் என்பார். இவற்றுள் வேத விருத்தமானவற்றை கண்டனம் செய்ய தோல்வியை ஒப்புக்கொண்டு அடிபணிந்த யாதவ பிரகாசரை ஸ்ரீவைஷ்ணவனாக்கி பின்னவர் துறவு துறவு போன செய்து அவரை ஆட்கொண்டார் ராமானுஜர். பரோபிதவான் சுதேகே அபார்த்தான். அத்வைத மதத்தினர் சுதியில் எங்கெங்கு தவறாக வேத விருத்தமாக பொருள் கூறினரோ அவற்றை வேதார்த்த சங்கிரகம் நூலினால் சீர்படுத்தி வேதமாதா அற்ப அறிவுடையாரைக் கண்டு அஞ்சாதபடி செய்தார். அபார்த்தான் அபார்த்தான் என்று பிரித்து கண்ணன் பார்த்தனின் அர்ஜுனனின் விரோதிகளை நிரசித்து பாண்டவருக்கு உதவினான். இங்கு சுதேகே அபார்த்தான் என்று பெண்பால் சொல்லுக்கு பெண்பால் சொல்லை குறிப்பிட்டதினால் மற்றொரு பொருளும் துணிக்கும். அதாவது ஒரு பெண் காரணமாக திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தியதன் காரணமாக துரியோதன் முதலியோரை அழிய செய்தான். பீஷ்ம துரோணாதிகள் இந்த அநீதியை தடுக்காமல் இருந்ததினால் அவர்களையும் போரில் மடிய செய்தான். பாண்டவர்களும் திரௌபதியை காப்பாற்றாதினால் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தானே எனில், ஆம், ஆனால் அவர்களை அழிய செய்தால் திரௌபதியின் மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டதாக படாததாக ஆகிவிடும். திரௌபதியின் மாங்கல்யம் காப்பாற்றப்படாததாகிவிடும். எனவே அவர்களுக்கு தீங்கு நேரிடாமல் அருளினானாம். எனவே கண்ணனே ராமானுஜனாக அவதரித்தது நமது பாக்கியமே. அபகுஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜரதீனாம் அயசாயச பிரச்சாரம் இனிவர்த்தயிதும் யதீஸ்வரோக்தி விததேதாக ஸ்திர நீதி பஞ்சரஸ்தாக. முன்பு உடையவர் திருமாலின் பஞ்சாயுதங்களின் அவதாரம் என்றும் கண்ணனுடைய அவதாரம் என்றும் பேசினார். இதற்காக துதிப்பானேன் எனில் கூறுவார். இங்கு அவர் வேதாந்தங்களான உபனிஷத்துக்களுக்கு உண்மையான பொருள்களை எடுத்து கூறி அவற்றின் பெருமையை நிலைநாட்டினார். இதுவே அவர் நமக்கு செய்த பேருதவியாகும் என்கிறார். இவர் செய்த வேத சம்ரட்சணத்தை ஒரு உவமையின் மூலம் விளக்குகிறார். கிளிகள் வீட்டின் குழந்தைகளிலோ மரங்களிலோ முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவற்றை வளர்க்கும். அவைகள் சிறகு முளைத்து அருகில் உள்ள கிளைகளில் தச்சி பறப்பதை பார்க்கிற சிறுவர்கள் விளையாடுவதற்காக அதை பிடித்து அதன் மென்மையையும் அதன் பேச்சின் இனிமையையும் கேட்டு ரசித்து மகிழாமல் சிறகை பிடித்து இழுப்பதும் எரிந்து பறக்க விடுவதுமான பல இன்னல்களை செய்து அது துன்புறுவதை பார்த்து இன்புறுவர். இதை பொறாத பெரியோர்கள் இரும்பு கம்பிகளாலான பெரிய கூண்டை அமைத்து அதனுள் வைத்து பழம் பால் முதலியவற்றை அளித்து நன்கு வளர்ப்பர். அதன் அழகை பார்த்தும் பேச்சை கேட்டும் ரசிப்பர். அறிவிலிகளாய் இருந்தால் இந்த கிளிகளை பிடிக்கவே மாட்டார்கள். நல்லறிவு படைத்தவர்கள் அக்கிளிகளை அதன் விருப்பப்படி பறக்கவிட்டு பார்த்து மகிழ்வர். இவை இரண்டுமில்லாத இடைப்பட்ட சிறார்களோ கிளிகளை தாறுமாறாக இழுத்து சிறகுகள் ஒடிய செய்து துன்புறுத்துவர். பெரியோர்களோ கூண்டில் வைத்து காப்பாற்றி பின்னர் அதன் இஷ்டப்படி பறக்க விடுவர். சித்தறிவு படைத்தவர்களான பிற மதவாதிகளின் உபனிஷத்துக்களில் தங்களுடைய பிரம்மத்தை தவிர மற்றவை அனைத்தும் பொய், பிரம்மத்திற்கு குணமோ செயலோ கிடையாது எனும் கொள்கையை நிலைநாட்ட வேத வாக்கியங்களுக்கு தாறுமாறாக பொருள் கூறியும் வேத வாக்கியங்களை ஒடித்தும் வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய வழிமுறைகளை கூறும் மீமாம்சா சாஸ்திரங்களுக்கு எதிராக விரோதமாக பொருள் கூறியும் வேதத்தின் பெருமையை குறைத்தனர். இதற்கு பல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் வேத வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய நீதிகளுக்கு சட்டங்களுக்கு உட்பட்டு பிறரால் மாற்ற முடியாதபடி பொருள் கூறி வேதங்களை எதிராஜர் காப்பாற்றினார். எடுத்துக்காட்டாக சில இடங்களை இங்கே குறிப்பிடுகிறோம். தத்துவமசி, இந்த வாக்கியம் சாந்தோக்கியம் எனும் உபநிஷத்தில் உள்ளது. அருணரின் குமாரர் உத்தாலகர், இவர் தன் பிள்ளையான சேதகேதுவை பார்த்து சொன்னார், மகனே உனக்கு வயது 12, இனி வேதங்களையும் அங்கங்களான சாஸ்திரங்களையும் கற்காமல் இருப்பது தவறு, நம் குலத்திற்கு உகவாதது என்றார். உடனே அவன் குருகுலம் சென்று அனைத்தையும் நன்கு கற்று 24வது வயதில் திரும்பினான். அவனிடம், நீ எவ்வளவு கற்றாலும் பரம்பொருளை பற்றிய அறிவு இல்லாவிடில் கல்வி நிறைவு பெறாது என்று கூறி தானே உபதேசிக்கலானார். முதலில் அறிவுடையதும் அறிவற்றதுமான சேதனாசேதன பொருள்களையுடைய இந்த ஜகத்தானது பிரம்மாத்மகமாக இருக்கிறது. அதாவது சேதனாசேதன பொருள்கள் அனைத்தையும் தனது சரீரமாக உடலாக உடையது பிரம்மம் என்று கூறி பின்னர், சேதகேதுவே, நீயும் அத்தகு பிரம்மாத்மகமாக இருக்கிறாய் என்றார். படைப்பின் போது ஜீவனோடு சேர்ந்து ஒவ்வொன்றிலும் அனுப்பிரவேகம் செய்து உட்புகுந்து பெயரையும் உருவ அமைப்பையும் கொடுக்கிறேன் என்றும், பிரம்மத்திற்கு சேதனமும் அசேதனமும் சரீரம் உடல் என்றும் உபநிஷத்து கூறுகிறபடியால் தொம் தது அஸ்